அவங்க எதுக்காண்டி மதியத்துக்கு போனாங்க, எதுக்காண்டி இந்த மதிய தேசத்தை நோக்கி மதிய பகுதியை நோக்கி செல்கிறார்கள் என்பதுல அது தெரியாது. ஏதோ போறாங்க, கால் போன போது அப்படியே போறாங்க, அந்த கால் அப்படியே மதியம் நோக்கி போகுது. அப்ப கால மூசாரத்தில் அசாரம்பி அங்கே தீயதி சமாசமி, நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், எந்த லோகத்துக்காண்டி போறேன், எந்த ஊருக்கு போறேன், ஒண்ணுமே தெரியாது. அசாரம்பி அங்கே தீ சவா சபீர், என்னுடைய நம்பி சரியான பாதையும் சரியான ஊரையும் எனக்கு காட்டக்கூடும் அப்படின்னு தானே ஆறுதல் சொல்கிறாங்க. அல்லாஹ் பக்கமான அல்லாஹ் நமக்கு சரியான பாதையும் சரியான ஊரையும் காட்டுவான் அப்படின்னு அவங்க தாண்டுத்தானே ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படி வந்து மதியனுடைய ஊருக்குள்ள நுழைஞ்சு மிஸ்ரை விட்டு எழுதியிருக்காங்க, பிறவன் இருந்து தப்பிச்சுட்டாங்க. மதியனை மதியனுக்குள்ள என்றாங்க, என்றும் ஒரு கிணத்தறி இருக்குது. ஒரு கிணத்துல மக்கள்லாம் வந்து அங்கு தங்களுடைய கால்நடைகளுக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணியை குடிச்சு கொடுக்குறாங்க, தங்களுடைய பாத்திரங்கள்ல தண்ணீர் வைக்கிறாங்க. இப்படி மக்கள் சூழ்ந்து நின்று அந்த கிணத்தறையில தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு ரெண்டு பெண்கள் மட்டும் பாவம் அவங்களுடைய கால்நடைகளையும் வச்சிருக்காங்க, பாத்திரங்களையும் வச்சிருக்காங்க, அவங்க யாருமே தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களோட கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த ரெண்டு பெண்கள் மட்டும் பாவம் ஒதுங்கி ஒதுங்கி ஓரமா நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அதை பத்தி, வரம்மா வரத மாமா மதியன், மதியனுடைய ஒரு தண்ணீர் இருந்த பகுதிக்கு ஒரு கிணற்றடிக்கு அவர் வந்த பொழுது வஜித அலை உம்மட்டம் என்னா, அங்கு ஒரு பெருமொண்ட கூட்டத்தினர் எஸ்பூன் தங்களுடைய கால்நடைகளுக்கு தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தண்ணீர் பருகிக் கொண்டிருந்தார்கள், தண்ணீர் போட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வஜித மின் தூணியில் அவர்களுக்கு சற்று தூரமாக இம்ராத்தையும் கதூர்தான் இரண்டு பெண்கள் பாவம் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரெண்டு பெண்கள் அவங்க தண்ணி பிடிக்கவும் முடியல, தண்ணி கேட்கவும் முடியல, ரொம்ப பரிதாபம் ஓரம் நின்றுட்டு இருக்கிறாங்க. மூசா அலை இஸ்லாம் அந்த ரெண்டு பெண்கள் போய் என்ன பிரச்சனையே தண்ணி பிடிக்க வைக்கிறீங்க, இயற்கையாகவே அவங்க ரொம்ப சோசியல் ஆர்வம் மூசா அலை இஸ்லாம் நல்ல மனசாலையும் கூட ரெண்டு பெண்கள் ஓரம் அடிக்கிறத பார்த்த உடனே இவங்களா போய் வழியில் போய் என்ன என்ன பிரச்சனை, ஏன் தண்ணி பிடிக்க முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கணும், அதே ஒரு சோசியல் ஒர்க்கருக்கு ஒரு சமூக சேவை உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு குணம் இயல்பு, ஒவ்வொரு ரூமிலும் அது குணம் இருக்கணும். யாராவது ஒரு பாதிக்கப்பட நிற்கிறாங்க, கேட்கணும் அவங்க போய் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க, யாரும் நினைக்கிறாங்க நமக்கு என்ன, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போவது என்பது ஒரு ரூமிலிருக்கிறது, ஒரு ரூமில் கழகம் இல்லை. நரிசல்லா சொல்றாங்க, மண் தவழ்ந்தா ஒவ்வொரு முஸ்லீமே வயசுமா, முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி யார் எனக்கு என்ன இருப்பதோ அவன் நம்மை சார்ந்ததே இல்ல, எனக்கு என்ன அவங்க பிரச்சனை அவங்க நல்லது கேட்கணும். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஒரு ஊர்ல ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, ஒரு ஊர்ல ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, அவருக்கு ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, தங்கமான மனுஷங்க, தங்கமான மனுஷன், யார் பொங்கத்து கொடுக்க மாட்டாரு, அவரு உண்டு அவர் வேற உண்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு, பள்ளியில வர்றாரு, தொழுவாரு, அவர் மாட்டி விட்டுக்கிறாரு, பக்கத்துல வந்து அடிச்சு சாவா கண்டுக்கவே மாட்டாரு, பக்கத்துல ஒரு பிஸ்கெட் சோர்லாமிக்கும் கண்டுக்கவே மாட்டேன், அவருக்கு அவர் வேலை ஒன்று அவர் வாட்டுக்கு வருவாரு, அவர் வாட்டுக்கு போவாரு, தங்கமான மனுஷன். இவரு நம்ம வச்ச பேர் என்ன, தங்கமான மனுஷன். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர் நம்மை சார்ந்தவர் இல்ல, கண்டி போய் வம்புக்கு போங்க, சண்டைக்கு போங்க, தகராறு போன சொல்ல ஒரு பிரச்சனை சொன்ன, என்ன பிரச்சனை கேளுங்க, அந்த கபர வச்சு ஒரு பிரச்சனை. ஒரு 12 வருஷம் நான் துணி எடுக்கிறதுக்காக கடையில் நிற்கிறேன், மோதி நகர் வந்து மோதிரம் போன் பண்றாரு. அதெல்லாம் அந்த கபர் சுற்றி பெரிய பில்டிங் கட்டுறாங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, எட்டு அடிக்கு ஓய்ந்துருச்சு. யாரு கட்டுறாங்க? யாரோ கட்டுறாங்க. செகண்டரி சாப்பிட்டு போன் பண்ண செகண்டரி சாப் அதற்கு சொல்லுன்னு சொல்லிட்டாரு. துணி வாங்கி வாங்காம அரவங்க முடிச்சு ஒடியாங்க. மதியானம் 2-3 மணி இருக்கும், ஓடி வர்றேன். அப்ப இந்த பெண்கள் பள்ளி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டிட்டு இருக்காங்க. பெண்கள் பள்ளி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இல்ல, அது கட்டிட்டு இருக்காங்க. அந்த சாமான் மாதிரி கிடக்குது. பார்த்தா அந்த கபரை சுத்தி ஒரு 7 கொத்தனார் கம் ரவுடி, கொத்தனார் கம் ரவுடி அந்த மாதிரி ஒரு 7 பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சோறு அந்த கபரை சுத்தி சேவல் வந்துருச்சு. ஒரு 8 அடிக்கு சோறு வந்துருச்சு. நான் அங்கேருந்து வர்றேன். அங்க உள்ள அந்த தர்காவில் உள்ள போது ஒரு வாட்ச்மேன் அவன் அப்படின்றான், ஒரு கடப்பா எடுத்துட்டு வந்து டப்பு டப்பு டப்பு டக்குன புதுசாக கூட்டம் எல்லாம் ஒவ்வொரு பேசுவோம். அந்த அக்யூஸ்டர் கூட ஐயோ ஐயோ பாவி பாவி அம்மா புத்திரம் அப்பா புத்திரம் அம்மா புத்திரம் அப்பா புத்திரம் அந்த அக்யூஸ்டர் கூட அந்த செவ்வாய் குடிச்சுட்டு ஒரு 100 பேர் ஓடி வந்த உடனே ஒரு பொம்பளை ஒரு ரோட்டி பொம்பளை ஓடி இருந்தேன் குடிச்சிட்டு அவளும் இருந்து நாட்டி இருந்தேன் கடந்த அவகையும் போயிடுச்சு. அவகைக்கு வந்த ஒரு கடப்பா எடுத்து என்ன புத்தகம் தான் கடப்பா பொம்பளை என்ன புத்தகம் தான் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து அடிக்க மாட்டேன். இந்த ரவுடிகள் 14 கூட சேர்ந்து குத்துறதுல நான் தரல அவங்க தரல அந்த கடப்பால குத்துறதுல என் பெருவரில் குத்தி ரத்தம் குத்துறது பெருவரில் அதுக்குள்ளாக இந்த பள்ளியாச வாசல் வந்து டீ கிடைச்சிருந்த முதல்ல இந்த பார்த்துருக்கீங்க பழைய வாசல் அந்த வாசல் டீ கிடைச்சி அவர் என்ன பண்ணாரு 100 போலீஸ் பள்ளியாசல ராவ நடத்துறாரு. திருவிதம் போலீஸ் முடிச்சா இல்லையா இந்த அக்யூஸ் கொடுக்கும் அப்படி பஞ்ச பார்த்துக்கிட்டேன் ஒருத்தோட இல்லை. வந்து பார்த்தா என் கால ரத்தமா கூட்டிட்டு இருந்து ஒரே டக்குனு பேண்டேஜ் செஞ்சு போட்டு சரி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பாக்குறேன். இந்த பள்ளிவாசல் வெளி பள்ளியில ஒரு 20-30 பேர் படுத்துறவங்க 10 பேரும் எழுச்சி என்னோட சினிமா பாட்டு படம் பார்த்து பாத்துக்கிறது ஒரு கணவர் வந்துருக்குது பள்ளிவாசல் மனம போட்டு கடப்பாங்க குத்தா அவன் கடிக்க வரான் அவன் கண்ணியை சமாளிச்சுக்கிறாரு. ஒரு 15 பேர் மேல பார்த்தேன் இந்த ஜெர்னலிஸ்ட் வருங்க இது வந்து கடிக்க வந்துருக்கிறாங்க அவருடைய போலீஸ் வரும் யாருக்கு யார் கட்டது தகவல் வரும் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உடனே வந்து போலீஸ் வந்து ஸ்டேட்டஸ் கம்ப்ளைண்ட் பண்ணு ஸ்டேட்டஸ் போனா அப்படியே இருக்கும். ஒரு நாள் காட்சி வேலை முடிஞ்சு போச்சு பக்கா வைக்கிறேன் கொஞ்சம் காட்சி தான் முடிஞ்சு வச்சு பக்கா வேணும் நீங்களும் தொடரக்கூடாது நீங்களும் தொடரக்கூடாது அப்படின்னு போயிடும் போலீஸ் ஸ்டேட்டஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி 6 மாசம் நடுவில் திருடு பண்ணு தட்டுனது நடுவில் சோத்த உழைச்சு விட்டா அங்க ஒரு பாவம் ஒரு பாவம் 2 பாவம் அடிக்கலாம். வருஷம் 2 ஆயிடுங்க 2 வருஷம் ஆயிடுங்க அந்த பாவம் ஒரு வருஷம் இந்த பாவம் ஒரு வருஷம் ஆயிடும் அப்படின்னு நம்ம பிளான். அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனசுல போட்டு நம்ம அந்த கடப்பாறை எடுத்து உடைச்சதுனால அப்படியே தூக்கிதான் போச்சு. அப்போ போலீஸ் வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிட்டேன், இதுல யாரும் தொடக்கூடாது, இடிஞ்சு இடிஞ்சுதான் இருக்கும், நீங்களும் தொடக்கூடாது, அவனும் தொடக்கூடாது. அப்புறம் ரெண்டு நாள் வச்சு அந்த தராவிக்கு அப்புறம் ஒரு 11 மணிக்கு நான் விட்டுட்டே போய் அந்த கள்ளப்புறம் அள்ளி அடி தூரம் போட்டு அவரால் ஒண்டிலாம் போய் வச்சிருக்கேன். எதுக்கு சொல்றதா, ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அது என்ன போய் பார்ப்போம், என்ன கேட்போம், ஒரு குழந்தை பஞ்சாயத்து சண்டை போடுறவங்க தடுப்போம், சண்டை போடுறவங்க அடிவாங்க அடிக்கிறவங்க தடுப்போம், அப்புறம் பேசுவோம், என்ன பேசுவோம், நமக்கு என்ன நல்லா இருக்கு காட்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தா ரசூலா சொன்னாங்க அவன் நம்மையே சார்ந்தவர்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது தனக்கென்ன ஒரு மூமெண்ட் அழகல்ல நம்மை சார்ந்தவர்கள் ரசூலா சொல்றாங்க. அதனாலதான் மூசாலை அவரை பெண்களுங்க நமக்கு என்ன நம்ம ஊரா இது நம்ம பாதை வரப்படாது சாப்பாடு குடிக்கலாம். ஹதீஸ்ல வந்து மூசாலேஸ்வரா விஸ்வல இருந்து புறம்பு வர்றாங்களா வர்ற வழியில இலை தலை இதெல்லாம் சாப்பிட எதிர்ப்பாங்க சாப்பாடு பண்ணுவாங்க, இல்ல மரத்தோட இளத்தலைகள் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க மூசாலேஸ்வரா யாருக்கு சாப்பாடு கேட்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நானே சாப்பாடு வழியெல்லாம் மதுரை போட்டு இருந்தேன் இது தண்ணி குடிச்சாரு அப்படிங்கிற நம்ம கேட்டான் அப்படின்னு மூசாலேஸ்வரா இல்ல போய் கேட்கிறாங்க என்னமா என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்காம இருக்கீங்க அப்படின்னு பிரச்சனை கேட்கறாங்க. பிரச்சனை இவங்க என்ன கேட்கறதுனால அல்லா இவங்க பிரச்சனைகள் ராகத்தாக்குற மாதிரி இவங்க போய் என்ன பிரச்சனை கேட்கறதுனால அல்ல இவங்க பிரச்சனையே ராகத்தாக்கா நல்லா சொல்லாம இருங்க. காலமா காலமா கத்துமுக்குமா என்னமா பிரச்சனையே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. காலத்தா அந்த ரெண்டு பெண்கள் சொல்றாங்க நாங்க அதுல தண்ணி குடிக்க முடியாது அவர்களுடைய எல்லா கால்நடைகளுக்கும் தண்ணீர் கொடுத்து முடிக்கும் வரை நாங்கள் கடைசியெல்லாம் முடிக்கணும். புதுசு புதுசா கூட்டம் வரலாம் இவங்க ஓரமடிக்கிறாங்க. எல்லாமே ஆம்பளை இவங்க நீருக்கு பிடிக்க முடியாது பொம்பளைங்க இவங்க ஓரமடிக்கிறாங்க. அப்ப மூசாரி உங்க வீட்டுல ஆம்பளைங்க இல்லையா அவங்களுக்கு பிடிக்க சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க பெரிய பாடத்தை முடிவு ரெண்டு குடும்பம் அந்த தூக்க முடியும் பணம் ஓட முடியும் மூசாலேஸ்வரர் அவருடைய பாடங்களை நவுத்தி அவருக்கு தண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தண்ணி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துட்டு அவங்க தண்ணி குடிச்சுட்டு போயிட்டு அவங்க பாடு சும்மா தவறாக திருவி ஒரு மரத்தின் நிழல்ல போய் நேரம் மூசாலேஸ்வரர் படுத்தாங்க. ஒரு மரத்தின் நிழல்ல போய் படுத்தாங்க. பகால சொன்னாங்க ரம்பி திருப்பிக்கிட்டு சத்த வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாணத்தோட தூசத்தோட பேசுவாங்க சும்மா என்ன பண்ணாதீங்க, அப்படியே நலிஞ்சி நெலிஞ்சி குறைஞ்சி இப்படிலாம் பேசாதீங்க. பேசுறது அவன் நீங்க பேசுற பேச்சு அவர் உள்ளது தப்பான எண்ணத்தை ஏற்படுத்த போடும். அதான் சொல்றான், ஒரு பெண் எப்படி வாங்க பேசுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டு ரியாக்ஷன் வரும். அப்படிதானே, ஒரு பெண் ஒரு ஆண்டு பேசுறது இருந்ததுதான் சூழ்நிலை, முகத்தை மொழிகிட்டு பார்வையை தகுதிக்கிட்டு அந்த ஆண்டு முகத்தை பார்க்காம முகத்தை திரும்பிக்கிட்டு பேசுறது விஷயத்தை மட்டும் கீழே குறிச்சுட்டு சொன்னா அந்த ஆணும் எப்படி பேசுவாரு, எப்படி பேசுவாரு, அவரும் முகத்தை திரும்பிக்கிட்டு பார்வையை தாக்கிட்டு கண்ணியமான நம்ம பதில் இருக்காரு. இந்த அம்மா பேர் அப்புறம் அப்படின்டா, அப்புறம் அவனோ பரவாயில்லையே, அவன் அவன் கூட செய்தான் மோசமானவன், அவன் தெரிஞ்சு ஏற்படுத்துவான். ஆஹா பாக்கி ஒத்து ஒரு கூட தெரியல நடந்த கதையை பூரா சொல்றாங்க. முஸ்தாலிஸ்லாம் எந்த கதையை பிறவன் நடந்த கதை, பிறவன் ஆட்சி நடந்த கதை. அந்த ஒரு மனுஷனை அடிச்சு அவன் குழப்பை செத்து போனது, அதனால அதுல ஒரு மனிதராய் அபிவிருத்தி காணி கொடுத்தது, அதனால ஒருத்தருக்கு வெளியே வந்தது. எல்லா அறிவு சாதனை சொல்றாங்க. சொன்ன உடனே கால அவர் சொன்னாரு, சொன்னாங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க, நஜவுத்தின் கோவில் தாலுமி அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள். ஏன் இங்க நடக்கிற ஆட்சி யாருடைய ஆட்சி இல்ல, யாரும் ஆட்சி இல்ல, சிலருடைய ஆட்சியில் இங்கெல்லாம் வர முடியாது, அதனால நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆதரவு சொன்னாங்க. சொல்லிட்டு காலத்து எந்தாகுமா, அந்த இரண்டு பெண்களில் அவங்களுடைய மகள் இருந்த மகள் கூட்டம் வந்தாங்க, சொல்றாங்க யான் அபத்தி என்னுடைய தந்தையே அவருக்கு வேலை கொடுக்கல, அவருக்கு ஏதாவது வேலை கொடுக்குங்க, ஏதாவது பாவம் அவரு ஊர்ல இருந்து வந்திருந்தாரு, நீங்க சும்மா வச்சு சாப்பாடு போட முடியாது, நீங்க அடைத்தறிக்கு வந்தாரு, நீங்க ஹெல்ப் பண்றதுங்க, ஏதாவது வேலை கொண்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்ன ஹைர மனிதர்கள் கவியும் நவீன், நீங்க யாரை கூலிக்கு வேலைக்கு அமர்த்துகின்றீர்களோ அவர் நல்ல திறமையானவர், ஸ்ட்ராங்கானவர், நல்ல அமானிதமான விசுவாசமானவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னாங்க. யார் அந்த அம்மா? தன்னுடைய தந்தைகிட்ட பரிந்துரைக்கிறாங்க. யாருக்காக? முசாலிஸ்லாத்துக்கு. ரெண்டு தன்மையை சொல்றாங்க, என்ன தன்மை? ஒண்ணு திறமையானவர், பலஸ்தாலி திறமையானவர், இன்னொன்று நம்பிக்கைக்குரியவர். அப்போ யாபோலத்தில் கேட்டா எப்படிமா சொல்றேன், தமிழ் அமீர், நல்ல பலஸ்தாலிங்கிற, திறமையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள, நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, நான் அவரை பலசாலி என்று திறமையானவர் சொல்ற காரணம்னு சொன்னா, அந்த பாடங்கள்ல எல்லா நாலஞ்சு ஆம்பளைங்க சேர்ந்து தூக்கி வச்சு கல்ல கிணத்துக்குள்ள வச்சு மூடிட்டு போயிட்டாங்க, நாலஞ்சு ஆம்பளைங்க சேர்ந்து தூக்கி வச்ச அந்த கல்ல இவர் உரையாள என்ன பண்ணாரு, நகர்த்தி எங்களுக்கு தனிப்பிங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, நாங்க அதை வச்சு அவர் திறமையானவர், நல்ல பலசாலி அப்படின்னு சொன்னோம். அமீன் நம்பிக்கை புரிஞ்சு எப்படி சொல்றா, நாமே அவர் கூப்பிடும் பொழுது நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன், திரும்ப வேண்டியதான் வரும்பொழுது கல் எடுத்து வீசுங்க, இப்படி வந்து ஒரு பெண்ணோட ஒரு அழகான ஒரு நடந்து கொள்ள முடியவர் வேற நம்பிக்கைக்குள்ளதே எல்லாமே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா நபி ஸ்வயம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிச்சு போயிடுச்சு, சரி அப்படியே நான் வேலை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேலை போய்க்கிறேன். இங்க சகோதரர் இந்த ஆயத்திற்கு ரொம்ப முக்கியமான ஆயத்து என்னன்னு சொன்னா, நீங்கள் வேலைக்கு வைக்கும் இந்த மனிதர் நல்ல திறமையான நம்பிக்கைக்குரியவர். இந்த அடிப்படையில தான் ஒருத்தன் ஒரு முதலாளி ஒரு வேலைக்கு ஒரு தொழிலாளி வைக்கிறான் இருந்தாலோ, ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்ந்தா இருந்தாலோ, இந்த ரெண்டு குணங்களும் அவசியம். என்ன? முதல்ல ஒரு வேலைக்கு அமர்த்தும் பொழுது திறமை, இந்த வேலைக்கு தந்தையான ஆளா, திறமையை பார்ப்போம். ரெண்டாவது நம்பிக்கைக்குரியவரா. இந்த ரெண்டும் ஒரு தொழிலாளி முதலாளித்துவத்திலே, ஒரு தொழிலாளி முதலாளித்துவத்தில் உள்ள உறவுல இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தொழிலாளர் தினம், மே தினம் வந்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றது, முதலாளிகள் வந்து தொழிலாளிகள் சண்டை வருது, எப்ப பார்த்தாலும் தகராறு, ஹர்த்தாலு, போராட்டம், கடையடைப்பு, பந்து, வேலை நிறுத்த போராட்டம், இதெல்லாம் வந்து காரணம் சொன்னா இந்த ரெண்டு குணங்கள் மீறப்படுறதுனால. என்ன ரெண்டு குணங்கள்? வேலைக்கு அமர்த்தும் பொழுது திறமையானவரான் பாக்குறது இல்ல, ரெண்டாவது நம்பிக்கைக்குரியவரான் பாக்குறது இல்ல. இந்த அதே மாதிரி வேலைக்கு அமர்த்தப்படுவோர் வேலையாலையும் திறமையோடு நடந்துக்கிறது இல்ல, நம்பிக்கையோடு நடந்துக்கிறது இல்ல. எப்படி உதாரணமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வைனுல்லில் முத்தஃபிஃபீன், தக்ஃபீர் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை நாசம் தான், நரகம் என்ற நாசத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், வைல் என்ற நரகத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் தக்ஃபீர் செய்யக்கூடியவர்களுக்கு. வைல் என்ன நரகம்? நரகத்தினுடைய மிக மோசமான பகுதி அது, அந்த பகுதியில் இருந்து நரகத்தினுடைய மற்ற பகுதிகள் அல்லாத பாதுகாப்பு தெரியுமா? யாரா இந்த வயிறு பாதுகாப்பு, நாமளும் நரகத்தில் நம்ம பாதுகாப்போம், பாதுகாப்பு தருவோம், நரகம் எதிர்த்து பாதுகாப்பு தெரியுமா? வயிறு எதிர பாதுகாப்பு, அவ்வளவு மோசமான பகுதி வயிறு நரகம். அந்த அல்லாஹ் குர்ஆன் சொன்னா, வயிறு அந்த வயிறு என்ற நரகம் தத்துஃபீர் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அவங்க தத்துஃபீர் செய்யக்கூடியவர்கள் அந்த வயிறு நரகத்துக்கு போவாங்க, நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிறான். தத்துஃபீர் என்ன? அதை சொல்லும்போது சொல்றான், இவங்க அழகை உதவிகளை மோசடி செய்வாங்க. எப்படி அழகை மோசடி செய்வாங்கடா? இவங்களுக்கு தேவைதான் அந்த ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்துப்பாங்க, ஆனா மற்றவங்க கொடுக்கறாங்களா அதுல மோசடி பண்ணுவாங்க. இதுதான் தத்தபீம். இந்த தத்தபீம் தத்தபீம் என்ற வார்த்தைக்கு முஹத்தீஸ்கள் ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்திலுமே தத்தபீம் வரும். உதாரணமா ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையிடத்திலிருந்து பெற வேண்டியது எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கின்றான், ஆனால் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யல. இது தத்தபீம். இது தத்தபீம். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து பெற வேண்டிய எல்லாத்தையும் பெற்றுக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை பெற்றோர் செய்யல. இது தத்தபீம். ஒரு கணவன் தன்னோட மனைவியிடத்திலிருந்து எல்லா சுகத்தையும் பெற்றுக்கிறான், என்னென்ன அதான் பெற்றுக்கிறான், ஆனால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இவன் நிறைவேற்றா. இவன் தத்தபீம். ஒரு மனைவி கணவனிடத்திலிருந்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் இது தத்தபீம். ஒரு முதலாளி தொழிலாளர்களுக்கு நல்ல வேலை வாங்கிக்கிறான், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுங்கா கொடுத்துடா. இது தத்தபீம். ஒரு தொழிலாளி முதலாளிக்கு சம்பளத்தை பெர்ஃபெக்டா பக்காவை வாங்கிக்கிறான், ஆனா செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாதா. இது தத்தபீம். சிலர் புரியுதா? அப்ப இந்த தத்தபீம் என்பது இருக்கின்றது, இது ஒரு விசாலமான பொருளை கொண்டது, விசாலமான அர்த்தத்தை கொண்டது. அப்ப தனக்கு தேவைங்கிற பொழுது மட்டும் தன் சம்பந்தப்பட்ட பக்கம் பெர்ஃபெக்டா வாங்கிட்டு தான் நிறைவேற்ற வேண்டிய கடமை, அதாவது தனக்கு சேர வேண்டிய உரிமையை பக்காவா பெற்றுக்கொண்டு தான் செலுத்த வேண்டிய கடமையை முறையாக செலுத்தவில்லை என்றால் அவனுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் வயிறு என்ற நரகம். அப்ப அந்த விஷயம் இந்த முதலாளி தொழிலாளி என்பது, ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டியது முழுமையாக செய்ய வேண்டும், அவனுக்கு வாங்க வேண்டிய வேலை முழுமையா வாங்கிக்கணும். அதே மாதிரி தொழிலாளி முதலாளிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை வேலைகளை முழுமையா செலுத்தியமோ அவர்கிட்ட வாங்க வேண்டிய கூலியை முறையா வாங்கிக்கணும். இந்த முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணா இங்கே தத்தபீம் வராது, தொழிலாளி முதலாளிங்கிற பிரச்சனை வராது. இது அல்லாஹ் சொல்றான் முதலாளி ஒரு தொழிலாளி வேலை அமைப்பு அகற்றும் பொழுது அங்க இரண்டு அவசியம். ஒண்ணு கவி திறமையான இருக்கணும், இன்னொன்னு அமீன் நம்பிக்கை பிரிவினர் இருக்கணும். அந்த நம்பிக்கை பிரிவு இதா இருக்கும். என்ன இருக்கும்? தத்தபீம் செய்யக்கூடாது. இருக்க ஒரு முதலாளியை தத்தபீம் செய்யக்கூடாது, ஒரு தொழிலாளியை தத்தபீம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது நம்பிக்கை துரோகம். அதுதான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல அந்த அம்மையார் சொல்றாங்க. எப்படி காலமணி இன்ன ஹைர மனிதா சேர்ந்த, நீங்கள் வேலையைக்கு அமைத்த இந்த சிறந்த மனிதர் இருக்கிறாரே அது கவியுல் அமீன், இவர் நல்ல திறமையானவர், அதே நேரத்தில் நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறாங்க. கால மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, யாக்கோபு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போய் வேலைக்கு சேர்ந்துறாங்க. ஆறு மாடல பேய்க்கிறது, அது தண்ணி போடுறது, இந்த வேலையை போல செய்யறாங்க. சொல்லும் பொழுது ஒரு நாள் இவருடைய திறமை, இவருடைய நம்பிக்கை இதெல்லாம் பாக்குறாங்க. யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய மகன் இருக்காங்க பாருங்க, ஹதீஸ்ல வந்து அவங்க சின்ன மகன், ரெண்டு பேரும் சின்னவங்க. இந்த அம்மா தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மரியாதை அன்பு. பிற்காலத்தில் என்ன மாறுது? காதலா மாறுது. காதல் இப்போ இத்து போல காதல் இல்ல. நேரடி அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, உடனே ஹையர் ஆல்சோ அப்படின்னு அவரு சொல்ல, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டூயிட் கொடுப்பாங்க. உடனே அப்படியே மரத்தை சுத்தி மலையை சுத்தி ரெண்டு பேரும் ஓட, அப்படி எல்லாம் பலாய முடிய. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முறை அல்ல, கேவலமான அசிங்கமான நிறுவன காதல சொல்லல. அந்த பெண் ஆரம்பத்திலிருந்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்து ஆக்டிவிட்டியை பாக்குறாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாத்துல அவங்களுடைய அந்த குணத்தை நிபுணத்தை பாக்குறாங்க, அவங்க நம்பிக்கைக்குரிய குணத்தை பாக்குறாங்க, அவங்க அகலாத பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தவுடன் அந்த பெண் நேரடியா போய் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க. யார்க்க? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, அத்தா நல்ல மனுஷனா இருக்காரு, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இதுதான் அழகான இஸ்லாமிய கலாச்சாரம். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதோ தவறல்ல. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு விரும்புறதோ, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிக்கணும்னு விரும்புறதோ, அந்த விருப்பம் இல்லைன்னா அவன் யாரும் செஸ்டார் பண்ணி பாருவோம். விருப்பத்தில் வரணும் எனக்கு அப்படியே எல்லாருமே வரணும் அப்படின்னா நீ யாராவது நல்ல செஸ்டார் பண்ணி பாருவான்னு சொல்லணும். இருப்பம் வருது இயல்பு. அந்த விருப்பத்தை எப்படி தெரிவிப்பது, எங்கே தெரிவிப்பது என்பதுதான் இஸ்லாமும் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் கேள்விகளை கலாச்சாரமும் வித்தியாசப்படுகின்றது. இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் அசியமான கலாச்சாரத்தில் அவர்கள் நேரடியாக ப்ரொபோஸ் பண்றது, அதன் மூலமான எல்லா ஹராம செய்யறது, எல்லா பலாய் செய்யறது, ரெண்டு பேரும் கை கொடுத்து அலையிறது, இது எல்லாம் இன்னைக்கு லவ் பேர் நடந்திருக்கிறார். இந்த மேற்கத்திய ஹராமான கலாச்சாரம். ஆனா இஸ்லாமிய கலாச்சாரம் சொன்னா அந்த ப்ரொசீஜர் படி, அந்த முறைப்படி நேரடியாக சொல்லுங்க. அந்த அடிப்படையில் அந்த அம்மா ஆரம்பத்திலே பாருங்க, அந்த அம்மா அவர் பார்த்து வரும்பொழுதே ரொம்ப வெக்கத்தோடு வர்றாங்க, கூச்சத்தோடு வர்றாங்க. அவர் பார்த்து வரும்பொழுதே கூச்சத்தோடு வர்றாங்க. இவங்க போய் வீட்டில் சொல்றாங்க, அதான் தவறு ஒருத்தர் வந்தாரு போனா இருந்த உடனே அப்போ அந்த மூத்த பொண்ணு வரல, எந்த பொண்ணு தான் வர்றாங்க, இளைய பொண்ணு தான் வர்றாங்க, வெக்கத்தோடு வளர்ந்துறாங்க. அப்புறம் அத்தா பத்தி பரிந்துரைக்கிறாங்க, இவர் வேலை வச்சுக்கலாம்ப்பா, நல்ல திறமையானவர், நல்ல நம்பிக்கைக்குரியவர், ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இந்த அம்மா தன்னுடைய ஆசையை யார்கிட்டயே சொல்றாங்க, தன்னுடைய தந்தையே சொல்றாங்க, சுயம் அழைச்சாரு சொல்றாங்க. சொன்ன உடனே சுயம் அழைச்சாங்க, கால இனி உரியது அன்புக்க இஹதரணத்தை ஆத்தைதி. நான் சுயவள சுயம் கூப்பிடுறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்றாங்க, மூசாவே இன்னி உரியது நான் ஆசைப்படுகின்றேன், அன் உன்கி ஹக்க இஹதத் இஹதரணத்தை ஆத்தைதி, இந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணை, இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதுக்கு நீ என்ன மகர் தரணும் அப்படின்னு சொன்னா, அலா அன் தஜுரனி சமானிய ஹஜ்ஜத்தின், எட்டு வருஷம் நீ எனக்கு வேலை செய்யும், எட்டு வருஷம் நீ எனக்கு வேலை செய்யுதுதான் மகர். மகர் பாருங்க, மகர்ங்கிறது எட்டு வருஷம் வேலை செய்ய சாதாரண விஷயமா? எட்டு வருஷம் எனக்கு வேலை செஞ்சா, என் வீட்டு வேலை ஏதாவது வேலை செஞ்சிட்டா, அதே நான் மகளை இந்த மகளுக்கு மகராக ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன். அத்மந்த அசரன், எட்டு வருஷங்கிறது மினிமம், அத்மந்த அசரன், அதுக்கு மேல ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு பத்து வருஷமா செஞ்சா ஃபேமிலி போவிப்பா, எட்டு வருஷம் கம்பல்சரி வேலை செய்யணும், அதுக்கு மேல ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு நீ பத்து வருஷம் வேலை செஞ்சுதா உன்னுடைய விருப்பம் விருப்பம் அப்படின்னு சொன்ன. உங்களுக்கு பேசக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளி சாட்சி அப்படின்ட்டாங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர் வந்து கேட்டாரு, நீங்க அல்லாஹ் நபி நபிங்கிறீங்க, எங்க மூசாவுடைய சம்பவம் சொல்லுங்க பாப்போம், அவர் எட்டு வருஷம் வேலை செஞ்சாரா பத்து வருஷம் வேலை செஞ்சாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பத்து வருஷம் வேலை செஞ்சாங்க, பத்து வருஷம் வேலை செஞ்சாங்க. எப்படி சொல்றீங்க, என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டு வருஷம் என்பது கடமை, பத்து வருஷம் என்பது நான் செய்யறேன்னு ஒத்துக்காங்க, நான் விருப்பப்பட்டா செய்யறேன்னு ஒத்துக்காங்க. எந்த ஒரு நபியும் தான் விருப்பப்பட்டால் செய்வேன் என்ற வாக்குறுதியை கூட ஒரு நபி மீறுவது அறங்கல்ல, அதனால புதுசா இருக்க மீறி இருக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம் முடிச்சிருப்பாங்க? பத்து வருஷம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. பத்து வருஷம் முடிச்சாங்க, முடிச்சுட்டு அவனுடைய இளைய மகள் அந்த அம்மா பேரு சாரா, சாரா அம்மையார முசாலே சலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பலம்மா அபா மூசல் அஜல் மூசா அலிஸ்லாம் அவர்கள் பேசிய அந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்த பொழுது தன்னுடைய மனைவிய அழைச்சுக்கிட்டு அவங்க ஜானு தூரி நாரா அப்படியே புறப்பட்டு வர்றாங்க. எங்க இருந்து மத்திய புறப்பட்டு மிஸ்ருக்கு போனா பத்து வருஷம் ஆகி போச்சுல, பத்து பத்து வருஷம் ஆகி போச்சு, பிரச்சனை மலை பிரச்சனை எல்லாம் மறந்துருப்பாங்க. இப்ப நம்ம ஊருக்கு போவோம், போய் நம்ம வந்து அந்த அவங்க என்ன நோக்கம், அந்த மக்கள் மணி சிறகள் கஷ்டப்பட்டு வளர்றாங்க, இதுல நம்ம வந்து அந்த மக்கள் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு, இப்ப அதுவும் தைரியம் இல்ல, அப்படியே அந்த மக்கள் என்ன தெரியல. அதனால சொல்லி தன் மனைவி சொல்றாங்க, அதனால ஊருக்கே புரட்டு போலாமா அப்படின்னு உடனே அந்த அம்மா யாரும் ஒத்துக்கிறாங்க, சரி வந்துடுறாங்க அப்படின்னு வந்துடுறாங்க. சாரதி அழகி அவங்க புரட்டு வர்றாங்க. ஆனசிமான் ஜானவி தூரி நாரா தூர்ச்சி நாய் மலைக்கு பக்கத்தில் வர்றாங்க. தூர்ச்சி நாய்ங்கிறது இன்னைக்கும் கெய்ரோல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர், கெய்ரோல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தூர்ச்சி நாய்ங்கிற பகுதி. அங்க அந்த அந்த பகுதியில தான் நுவேபா போர்ட் இருக்குது. அந்த நுவேபா போர்ட் தான் அந்த கடல் விளங்குதாக பின்னாடி வருஷம் வர்றாங்க. கடல் விளங்குதாக சொல்லப்படுது, அதிர்ஷ்டமாக அந்த வரலாறு ரொம்ப சொல்றேன். அந்த தூர்ச்சி நாய்ங்கிறது அது தாண்டி போனா அந்த பக்கம் இப்ப இஸ்ரேல் பாடல், அந்த வந்து இஸ்ரேல் கிடையாது, அப்ப அந்த இடம் ஜோர்டான் இருந்துச்சு, இப்ப இஸ்ரேல் பாடல். அந்த இஸ்ரேல் பாடலை தாண்டி அந்த பக்கம் பாடல் தான் ஜோர்டான். அந்த பாடலுக்கும் இந்த இஸ்ரேல் பாடலுக்கும் நடுவுல தான் பைபிள் முகத்தை சிறந்தது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். இந்த தாபா சொல்லுவாங்க, இன்னைக்கு இஸ்ரேல் பாடல் வந்து எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பாடல் வந்து தாபா பாடல். இந்த தாபா பாடல் வந்து அந்த பக்கம் ஜோர்டான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அலன்பி, அலன்பிங்கிறது. அந்த அலன்பி பாடலும் ஜாபா தாபா பாடல் தான் 400 கிலோமீட்டர். இடையில 350 கிலோமீட்டர் உள்ள போனா பைபிள் முகத்தை சொல்லி அந்த சென்ட் கேத்தரின் இஜிப்துல உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலம். கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களும் கிடையாது. கவலையே பார்த்தீங்கன்னா பைத்தல் முகத்தஸ் வேணும், இது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம், எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம். மூசாலேஸ்வரம் கவலையை பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நம்ம சுகாயத்தில கவலை எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த போது இஸ்ரேல் பகுதியில் தான் இருக்குது. முசாலேஸ்வரத்திலே கவர் வந்து இஸ்ரேலுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்குது. ஆனாலும் கூட அது கேட்பதற்கு நாதிக்கு கடந்த முசாலேஸ்வரத்திலே கவர் இப்படிதான் அவங்க கொண்ட அவங்களுடைய நோக்கம் ஒரு அரசியல் பண்ண ஒரு பாலிடிக்ஸ் பண்ண இதை வச்சு அவ்வளவுதான். இதை வச்சு வைத்திய ஒப்பந்தத்தை வச்சு இதான் அவங்க நோக்கம். தவிர மற்றவர்கள் முசாலேஸ்வரத்திலேயே புரிதல் கொண்டாடணும் அவ்வளோ அவங்க என்னமே இருந்தா சரி கேட்டீங்க முசாலேஸ்வரத்து வகீரம் வேணும் அப்படின்னு சுருதாயத்துக்கு வகீரம் வீராக்கோவிக்கு போனோம். மக்காவுக்கு போனா மாஷா தான் வீராக்கையை பார்க்கிறோம், அங்க படிப்பேங்கிறோம், அது எவ்வளவு பெரிய மடாங்க தான் அல்லாவுக்கு புராண எல்லாம் பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நீங்க இங்கே இருக்கேன் போயிட்டு தான் ஏதாவது பிரயோஜனமாகும் அப்படின்னு போனாங்க. முசலாம் அந்த மலை கிட்ட போறாங்க. அந்த மலை அந்த நெருப்பு உயரத்தில் நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பு நோக்கி போறாங்க முசலாம். போனா கிட்ட போறாங்க போறாங்க போறாங்க, அந்த நெருப்பு ஒரு மரத்துக்கு மேலே நெருப்பு எரியுதுங்க, ஒரு பச்சை மரம், அந்த மரத்துக்கு மேல நெருப்பு எரியுது. பக்கத்தில் வந்த பொழுது அந்த முபாரக்கான பரிசுத்தமான பரக்கத்து பொருந்தி அந்த பகுதியில் இருந்து அந்த நெருப்பு அந்த நெருப்பு மரம் அந்த மரத்தின் மேல இருந்து ஒரு அசரீ சத்தம் கேட்டது. ஐயா மூசா, மூசாவே என்று ஒரு அசரீ சத்தம் கேட்டது. எங்களுக்கு தெரியும் மனசுல நெருப்பீங்க, நெருப்பு பார்க்கறாங்க, பார்த்த உடனே அந்த அல்லாஹ் சொல்றாங்க முபாரக்கான பகுதி, அந்த பரக்கத்து பகுதி, அந்த புனித தலத்தில் இருந்து அந்த நெருப்புக்கு மேல இருந்து நூதிய ஒரு அசரீ சத்தம் கேட்டது. யா மூசா, மூசாவே, நான் தான் அல்லாஹ், இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பேசுகிறேன் அப்படின்னா மூஸா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் பேசுறான், எப்படி பெரிய பாக்கியம், அல்லாஹ் நேரில் பேசுறான் மாட்ட இந்த பாக்கியம் நினைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தா மூஸா அலைஹிஸ்ஸலாம் நபியாக போறான், அல்லாஹ் நபியாக போறான். ஆக்கும் பொழுது அவர்கள் தர்பியத் படுத்தணும், சாதாரண விஷயம் அல்ல, அழைப்புக்குடி தாவா என்பது சாதாரண விஷயம் அல்ல, இதுக்கு ஒரு நல்ல தர்பியத் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு மூஸா அலைஹிஸ்ஸலாம் தர்பியத் பண்ணு நாடினான். நாடி அல்லாஹ் கொஞ்சம் அவங்க விளையாட்டுல காட்டினான். என்ன விளையாட்டு சார் நாளை பார்க்க, இஃப் யூ ரீட் சூரா ரஹ்மான் 11 டைம்ஸ் அண்ட் யூ ஆஸ்க் துஆ இட் வில் கெட் அக்செப்டட் இட் டைம்ஸ் கேன் யூ டூ லைக் திஸ் சூரத்து ரஹ்மான் வந்து 11 தடவை ஓடிட்டு சில கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கும் முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் இருக்கிறதா இருக்கு, அந்த அறிவிப்பு கேட்டுப்போங்க அப்படின்னு கேட்கிறேன். ஓடி போயிருந்தா ஓடிக்காதீங்க, பொன்னியில ஏற்கனவே சொன்னாங்க வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து ஒற்றைப்படை இரவு ஆரம்பமாக இருக்குது. ஒரு நாள் ஒற்றைப்படை சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாக எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கு. சகோதரர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் 2-3 பேர் சேர்ந்தோம், 4-5 பேர் சேர்ந்தோம், இன்ஷால்லா தொகைக்கு 6 பேர் பொறுப்பெடுப்பதாக இருந்தால் இன்ஷால்லா கீழே செக்ரட்டரி ஹாஜி வாய்ட்ட உங்க பேரை கொடுப்படுத்திருக்காங்க. அதுல நீங்க ஒரு தடவை சொல்லியது பெற்றோர் பொருத்தத்தை அடையவில்லை என்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய முடியாது என்று. ஆனால் எங்கள் வீட்டில் சில தீனுக்கு மாற்றமா வசியம் செய்ய சொல்றாங்க, இப்ப பெற்றோர் பேச கேட்கலாம், நான் இன்சூரன்ஸ் கட்ட சொல்றாங்க, நான் சொல்ற பெண்ணை தான் கட்டணும்னு சொல்றாங்க, எப்படி என்ன நல்ல வசதி ஏதாவது எல்லாம் புரிஞ்சுங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது கட்டாயம் அவசியம். ஆனா ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து கண்மூடித்தனமான மார்க்கம் அல்ல, எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கம். ரசூலுல்லாஹி லா மாசியத லில் ஹாலிகி, லா தாஅத லில் ஹாலிகி ஃபி மாசியத மக்லூக், லா தாஅத லில் மக்லூகி ஃபி மாசியத ஹாலிகி. படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்புகளுக்கு நீ கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பெற்றோராகவே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும்படி பெற்றோர் வலியுறுத்தினால் அந்த விஷயத்தை பெற்றோர் நிச்சயிக்க வேண்டாம். பெற்றோர் பொதுவாக இருக்கிறாங்க, சினிமாவுக்கு போன்றாங்க, வட்டிக்கு பணம் வாங்குறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கட்டிக்கிறாங்க, எவ்வளவு தர்காவுக்கு போனாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் அல்லது வரலட்சணை வாங்குறாங்க. நிறைய பிள்ளைங்களோட பிரச்சனை தான், நீங்க அத்தா வந்து வரலட்சணை வாங்க சொல்றாரு, பணக்கார பணம் கல்யாணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம பெற்றோர் கட்டுப்படணும் அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அவங்களோட சட்டம் போட்டு முடிச்சுக்கிட்டு எழுத்து பேசுறது சத்தம் போடுறது இதுவும் ஹராம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அன்பா சொல்லி அவங்க மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை சொல்லி அவங்க புரிய வைக்கிறத தவிர அவங்க கட்டுப்பட்டு போக கூடாது, அவங்களோட சண்டை போட்டு இவங்க மல்லி கூடாது. அர்ரஹ்மான் சூரா வந்து 11 தடவை ஒரு துவா கபூலாகுங்கிறாங்களே உண்மையா கேட்கிறாங்க. அப்படி எந்த அதி சாதாரணம் கிடையாது. எந்த நல்ல காரியம் செஞ்சது ஒரு சதப்பா பண்ணிட்டு அல்லாஹ் துவா செய்ய அல்லாஹ் ஏற்பான். எந்த நல்ல காரியம் செஞ்சு துவா செஞ்சாலும் அல்லாஹ் கண்டிப்பா துவா ஏற்றுப்பான். அது அர்ரா மன்சூராக்கு ஒரு ஸ்பெஷல் முக்கியத்துவம் தான் அப்படின்னு அதிசி கிடையாது. ஹசரத் நேற்று நீங்க சொல்லியது போல தொழும் பொழுது நிலையை நபர்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சந்தேகம் ஒருவர் ஐந்தாவது லைன் என்று கூறுகிறார் என்றால் எவ்வளவு தூரம் கொடுக்க செல்ல ஆனது என்பது இதனால் தொழுகை முடித்துவிடும். பிளீஸ் தெளிவாக சொல்லவும். தெளிவாக சொல்லிட்டீங்களா? அப்புறம் தொழுகை அதாவது தொழுகை எவ்வளவு கொடுக்க போனா அப்படின்னு சொன்னா அபிசல் அஜீஸ் கொடுக்க சொல்ல சொன்னாங்க. ஒருத்தர் தொழுகை கொடுக்க போனார்டா அந்த கையால தருங்க, ரெண்டாவது தரம் வந்தா ரெண்டாவது தரம் தருங்க, மூணாவது தரம் தான் நடக்கிறது அவருடைய You said if anyone like a girl, they should first inform his parents. Then they should propose the girl's parents. I am now just 18 years old. Can inform my parents now or I should wait for some years. Please advise me. You said we can protect ourselves from doing sin only when Allah blesses. How to get Allah's blessings? அதாவது அண்ணா பாதுகாத்தாதான் கேள்விக்கிறாரு. உடனே மதன் பேசினா ஜான் இப்ப அவசரம் அவருக்கு. நான் இப்பவே ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அதை பேரண்ட்ஸுக்கு இப்பவே சொல்லிடலாமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க இப்ப சொல்றது வெயிட் பண்ணி சொல்றது உங்களுடைய சூழ்நிலை உங்க குடும்ப சூழ்நிலை கொடுத்தது. ஆனா இப்பவே அந்த பொண்ணு சொல்லி வச்சுக்கலாம், வேற ஏமோ கூடாது, நம்ம ரிசர்வேஷன் பண்ணி சீட் கொடுத்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இப்பவே அந்த பொண்ணு சொல்றது ஆனா உண்மையா அந்த பீன் ஒண்ணுமே செய்ய நடக்கவே கத்திரமா புரி நினைச்சிருவான் பறந்து போனாரா அப்படிமா. அதே பாலிசி தான் அண்ணனுக்கும் தம்பி மாதிரி ரிலேஷன்ஷிப், அண்ணனுக்கு தம்பி மாதிரி ரிலேஷன்ஷிப். அந்த பைத்தியகாரத்தனமா அவர் மீது அப்படியே ஈமான் கொண்டு அவர் சொல்றதெல்லாம் வேதம் நம்பக்கூடிய இந்த முட்டாள் பசங்க பாவம், அப்பாவி பசங்க, ஒண்ணுமே மாதம் தெரியாது உலகம் தெரியாது அந்த மாதிரி அப்பாவி பசங்க. அவரை தூக்குறதுக்காக என்னென்னமோ அவரை அப்படியே இப்ப நம்பி அளவு போயிட்டாங்க, நிறைய அளவுக்கு ரசுனாலும் போயாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் காதிய நடைவு போறதுக்கு. அப்ப அப்படி கொண்டு போறதுடைய விளைவு இவருக்கு எழுதுன குரான் மக்களுடைய இருக்கும். நீ இப்படி சொல்லுங்க கபத்துல அவங்களே இவருக்கு தர்ஜுமா தான் இருக்குது. இவர் எழுதுன தர்ஜுமாவை சவுதி கவர்மெண்ட் பேன் பண்ணா வந்து அவங்க இருந்து அவட பிழைகள் அவட தப்பு அவட சரியத்துக்கு போனால சிக்கியத்தான அந்த வார்த்தைகள் இருந்து இஷ்டத்தில் தாழ்வாக இருக்காரு சொல்லி சவுதி கவர்மெண்டே தடை பண்ணிட்டா உள்ள வருவாங்க சொல்லி. ஆனா அந்த முறி என்ன சொல்றது மக்கள் அறிவுரை இருக்கிறது என்ன அவங்க ஷியாக்கள் எப்படிப்பட்டவங்க ஏற்பட்டவங்க அதுல பல பிரிவு இருக்காங்க ஷியாக்கள்ல. ஷியா ஷியா ராபிசியா இமாமியா இத்னாஷரியா இஸ்மாயிலியா போரா இது பல குரூப் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கோவில் ஒரு மாதிரி. அதனால வந்து எல்லாரையும் காப்பி ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது ஷியாக்கள. ஒரு சில கோவில் அந்த ஒரு சில பிரிவு வந்து ரொம்ப வரம்பு மீறி போனவங்க நிச்சயமா போனவங்க அவங்க காப்பி கொடுத்து மாற்றுறது கிடையாது. முக்கியமாக படிக்கும் டாக்டர் சாக்கிர் நாயக்கை காஃபி என்று தாரம் கொடுத்த பத்துவா விளக்கம் யாருமே அப்படி சுத்தம் அப்படில யாருமே சுத்தம் நீங்களாவது கற்பனை பண்ணிக்கிட்டா எந்த தாரம் தாரம் தேவபத்தில் எப்போ டாக்டர் சாக்கிர் நாயக் காஃபி சுத்தம் கொடுத்தாங்க இது தேவையில்லாத அவது ஒரு பிரச்சாரம். பிரயாணத்தில் செல்வதற்கு நோன்பில் சலுகை இருக்கிறதா இல்லை என்றால் இரண்டாவது விஷயத்தில் அனுப்பிச்சிருந்தாரு நினைக்கிறேன் அவர்கள் முஸ்லீம் அல்லாத ஆட்சியாளரிடம் பணியாளராக நம்பி இருந்தாரா? அப்படி முஸ்லீம் அல்லாத அரசியல் முஸ்லீம்கள் ஆட்சியில் பங்கேற்கலாமா? முஸ்லீம் அல்லாத அரசரிடம் யூசுப் நபி பதவியேற்றார்கள் அவர் அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரா அல்லது அல்லாஹ் அல்லாத சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்? இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படியே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆணையிட்ட இந்திய சட்டத்தின் சத்தியமாக நான் பதவியேற்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரி மாதிரி பதவியேற்கிறாங்க. அது மனசுல வச்சுக்கோ யூசுப் தான் வந்து அப்படிதான் பதவியேற்பாங்க கொடுத்திருக்கு. அதனால சில கேள்வி இந்த கேள்வி தேவையே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்து ஆட்சியா ஒண்ணும் அல்லாவுடைய ஆட்சியா ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியா அதெல்லாம் நடைமுறைப்படுத்தல. அவங்க அந்த ஹசானா வந்து பொறுப்பா இருந்தாங்க அந்த பொக்கிஷத்துக்கு. அது சொல்ல கருவூலத்திற்கு கருவூலத்திற்கு பொறுப்பா இருந்தாங்க. அந்த உணவுத்துறை ஏற்பட நடத்துறாங்க. அந்த அல்லாவுடைய சட்டத்தை நடத்தினாலா மத்தவ சட்டத்தை நடந்தா ஒரு நபி எப்படி மத்தவ சட்டத்தை ஏற்பட்டு இருப்பாங்க? ஒரு நபி எதிர்ப்பு வந்தது அதுக்கு அது மட்டுமல்ல அந்த மன்னரே ஈஸ்வரத்தை பார்த்து தாவா ஏற்றுக்காட்டி ஏற்றுக்கொண்டுதான் ஒரு வரலாறு இருந்தது. அதனால வந்து இந்த சந்தேகம் தேவையில்லாத்தே. நான் ஒரு மலையாளி, நான் பெருநாளுக்கு கேரளா செல்கிறேன். இங்கே நான் 29 நோம்பை விட்டுவிட்டேன். நாம் அங்கே செல்வது 30 நோம்பு முடித்து பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு நோம்பு குறைகிறது, அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்க நோம்பு ஆரம்பத்திலும் சரி பெருநாள் முடிவிலும் சரி நீங்க எங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இங்க இருக்கும்போது இந்த நோம்பு வச்சுட்டீங்க, ஊருக்கு போகும்போது ஊர் சட்டமா அதை ஃபாலோ பண்ணீங்க. 29 நோம்புல அந்த 30 நோம்பு அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்க 29 முடிச்சு பெருநாளை காலையில் சேர்ந்துருக்கீங்க, உங்க பகுதிக்கு 29 முடிச்சிட்டீங்க. அவருக்கு மகாத்மா காந்தி நல்லவன்னு சொல்றவங்களும் உண்டு கெட்டவன்னு சொல்றவங்களும் அவர் நல்லது பண்ணிருக்காரு கெட்டது பண்ணிருக்காரு. அதனால அவருடைய விஷயத்துல அந்த தீர்மானம் நாம தீர்மானிக்க வேண்டாம். சலாத்துல் கசர் எக்ஸ்பிளைன் அபவுட் சலாத்துல் கசர் சலாத்துல் ஜமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜம்மு கசர் அப்படின்னா பிரயாணத்துக்கு வருவது. உதாரணமா உங்களுடைய பிரயாணம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல நீங்க பிரயாணம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிரயாண நேரத்தில் போகக்கூடிய பாதையில 4 ரக்கா 2 ரக்கா சுருக்கி சுருக்கி தரலாம். அதே மாதிரி லொகரையும் அசரிசுக்கு ஒரே வகையில் சொல்லலாம். உதாரணம் லோகர் தொடர்பு லொகர் ரக்கா அசர் ரக்கா சொல்லலாம். அல்லது அசர் நேரத்தில் லொகர் ரக்கா அசர் ரக்கா சொல்லலாம். அதே மாதிரி மகரிவி இஷாவை சேர்த்து விடலாம். மகரிவத்தில் மகரிவி 3 ரக்கா இஷா 2 ரக்கா சொல்லலாம். அல்லது இஷாவோட நேரத்தில் மகரிவி 3 ரக்கா இஷா 2 ரக்கா சொல்லலாம். சோ 4 ரக்கா சொல்லி 2 ரக்கா தான் சுருக்கி தருவது. 2 வகுப்புகளையும் ஒரே வகுப்பு தருவது தான் ஜம்மு கசர்ந்தது. இது கண்டிஷன் என்னன்னா நீங்க வந்து 100 கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் செய்யக்கூடியதா இருக்கணும். பிரயாணம் செய்து உங்க வீட்டை விட்டு வெளியே இருக்கும். பிரயாணத்துக்காக வீட்டு வெளியே இருந்தீங்கன்னா போற வழி தொடலாம். சரி போய் சேர்ந்த பிறகு அந்த ஊருக்கு தொழிலாமா அப்படின்னா நீங்க போய் பிரயாணம் ஊர்ல எந்த ஊர்ல போய் தங்குறீங்களோ அந்த ஊர்ல உங்களுடைய சொந்த ஊரா இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல உங்களுக்கு வீடு சொந்த வீடு சொந்த வாசல் ரேஷன் கடை எல்லாம் இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறீங்க அங்க இருக்கிறீங்க போய் வீட்டு வருவீங்க. அப்ப அது பிரயாணம் வழியில மட்டும் பிரயாணம் பண்ணா அந்த ஊர்ல போய் ஜம்மு கசர் செய்ய முடியாது. இல்ல ஒரு வேலையா போறீங்க என்றால் உங்களால திரும்ப வந்துருவீங்க அப்படின்னா அதிகபட்சம் 4 நாளைக்குள்ள நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற பிளானோட போனீங்கன்னா அப்ப இந்த 4 நாள் வரைக்கும் நீங்க கசர் செய்யலாம் ஜம்மு செய்யலாம். அதுக்கு மேல செய்யக்கூடாது. இல்ல நான் 10 நாள் இருக்கிற ஐடியாவில் போட்டுட்டாங்க போய் 2 நாள் இருந்து ஜம்மு செய்ய கூட சந்தர்ந்து கூடாது. ஏன்னா உங்களை 5 நாள் பிளான் வச்சுட்டீங்க நீங்க 10 நாள் பிளான் வச்சுட்டீங்க. அதனால பிரயாணம் போற வர பாதையில மட்டும் தான் ஜம்மு கசர் செய்யலாம். 2 நாள் செய்யக்கூடாது. இல்ல ஒரு வேலையா போயிருக்க அது எப்ப முடியும் தெரியல. இன்னைக்கு முடிஞ்சிருவோம் நாளைக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சவன கிளம்பிடுவேன் அப்படின்னா எவ்வளவு காலம் முடிவு வரைக்கும் இருக்கீங்களோ அது 10 வருஷமா இருந்தாலும் 50 வருஷமா இருந்தாலும் அங்க என்ன பண்ணலாம் ஜம்மு கசர் செய்யலாம். இதுதான் ஜம்மு கசர் சாக்கான. ஐ ஹேர்ட் த அபு பிதா பின் ஜர்ரா அபு பைதா பின் ஜர்ரா டியூரிங் அல் கமுத் அல் ஆம்பு என்ன இருக்கிறது. During that time they eat blue whale, so can we eat blue whale? That is mammal. Mammal. Mammal. So mammal. Mammal soap. அபு உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாணத்துல போகும்போது நீலத்தீவி வந்து சாப்பிட்டாங்க ஹதீஸ் இருந்து. அதை வச்சு நீங்க நீலத்தீவி சாப்பிடலாம் முடிவு வர முடியாது. அது பிரயாண நேரத்துல பசியோட கிடந்தாங்க சாப்பிட ஒரு வழி இல்லாம கிடந்தாங்க. ஃபுல்லா படிக்கணும். அதனால நம்ம சாதமான மட்டும் படிச்சுட்டு அபு உபைதா சாப்பிட்டுக்கிறாங்க நம்மளும் சாப்பிட்டுட்டா இது அடுத்த வழி அந்த வழி போகாதீங்க. சூழ்நாடு வழி என்பது முழுமையா படிங்க முழுமையா படிச்சுட்டு அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல் நாமும் பிரச்சனை இருக்கும்போது சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாமா பார்க்கலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள்ல எந்த மனைவியே பிரயாணத்தை கூட்டு போலாம். ரசூலா 9 மணி ஒரே நேரத்தில் இருந்தாங்க எந்த மனைவியை கூட்டு போலாமோ ரசூலுல்லாஹி கூட்டு போய் சீட்டு குடி போட்டு பார்ப்பாங்க. இந்த எந்த மனைவியே வருதோ அந்த மனைவி ரசூலா கூட்டு போவாங்க அதிசய வருது. அதனால சில விஷயங்கள் ரெண்டு முடி எடுக்கலாமா அந்த முடி எடுக்கலாமா அப்படின்னு தரலாம் நேரத்தில் என்ன போட்டு பார்க்கலாம் சீட்டு குடி போட்டு பார்க்க தப்பு கிடையாது. செல்போன் செல்ஃபி அல்லது போட்டோஸ் எடுக்கலாமா ஃபேமிலி போட்டோஸ் ஆல்சோ. இந்த முசிபர் கொண்டு செல்போன் வந்ததுமே போட்டோ எடுக்கிறது ஹராம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போட்டோ எடுத்தா தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது தப்பு இருக்கு. பத்வா என்றால் என்ன? பத்வா கொடுக்க தகுதியானவர் யார்? எதன் அடிப்படையில் பத்வா கொடுக்க வேண்டும்? பத்வாங்கிறது வந்து நீ முட்டாய் சாப்பிட்ற மாதிரி ஆளாதான் பத்வா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியெடுத்துல தக்க ஆரம்பிச்சிருக்கேன். பத்வாங்கன்னு சொல்லி மதரசாக்கள் ஒரு தனி கோர்ஸ் இருக்குது. ஆலி கோர்ஸ் முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாதர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பத்வா குரு கோர்ஸ் இருக்குது. அதுல அந்த பத்வா குருடைய ஒழுக்கங்கள் அந்த முறைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் போன ஒரு சும்மா பேசினேன் இந்த பிஜே ஆஃபேரும் பத்வா குரு 7 பேர் ஒரு குழு கொடுத்தாங்க பாருங்க. அது யாருமே முக்தி கிடையாது. ஒருத்தரோட பத்வா படிக்கவே இல்லை. சும்மா காமாசமான யாருக்கும் 7 பேரை போட்டு விட்டு அந்த 7 பேர் சேர்ந்து அவங்களுடைய சொந்த நோக்கம் சுய நோக்கம் சொந்த வெறுப்பு சுய வெறுப்புலாம் வச்சு இவர் காப்பி பத்வா கொடுத்தோம்னா அந்த பத்வா வாயிடாது. அதனால வந்து அந்த பத்வா சரியான பத்வா இல்லை. அதே நேரத்தில் அண்ணன் குழாக்கள் வாக்காளர் நீ மொத்தமா காப்பி நீ மொத்தமா காப்பி அந்த பத்வா ஒன்று செய்ய முடியாது. அது சரியப்படி பத்வா வராது. பத்வா கொடுப்பதற்கு ஒரு வரையறை இருக்குது ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி அடிப்படையில் பத்வா கொடுக்கும். குரானை டிரான்ஸ்லிட்டரேஷன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று போதெல்லாம் நன்மை கிடைக்குமா? குரானை நீங்க அதுதான் ஓதணும் அப்படி கம்பல் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் டிரான்ஸ்லிட்டரேஷன் சொல்லுவாங்க. ஏஎல் ஹெச்ஏஎம் டியு அல்ஹம்து அதுவே தமிழ் ஆயில் ஆயுந்து அல்ஹம்து அப்படின்னு எழுதி ஓதன நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்கும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் சரியில்லாட்ட அர்த்த தலையில மாறிக்கணும். ப்ரொனன்சியேஷன் சரியில்லாட்ட அர்த்த தலையில மாறிக்கணும். அதனால அரபியை படிச்சு அரபி ப்ரொனன்சியேஷனோட குரான் ஓதுதான் உண்மையான பேசுறது. தமாமிந்த சகோதரர் இந்திய சில இஸ்லாமிக் சென்டர்கள் ஃப்ரீ உமரா கூட்டு செல்கிறார்கள், அவங்க செல்லாம கொடுப்பாங்க, தப்பு கிடையாது. அவங்க ஃப்ரீயா கஞ்சி குடிக்கணும், குடிக்கிறமா இல்லையா? ஃப்ரீயா கஞ்சி தரான் பிள்ளையா குடிக்கிறமா இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீயா ஒரு உரம் கொடுக்குறாங்க, தரம் கூட தப்பு கிடையாது. நபிசல்லாசம் அவர்கள் பிலாமதியல்லாசம் அவர்கள் மட்டமான பேச்சுப்படத்தை கொடுத்து உயர்தர பேச்சுப்படத்தை வாங்க நபிசல்லாசம் பட்டிதானே என்று கூறிய அதிசயம் பற்றி விளக்கவும் இக்காலத்தில் எவ்வாறு கொடுக்கும். அது ரசூலா சொன்னாங்க, விரிவா சொல்லணும், நாளை ஞாபகம் நாளை சொல்றேன். குழந்தை பிறக்கும் பொழுது ஆபரேஷன் தெரிந்து குரான் பிளே செய்யலாமா? சிலர் அல்பப்பரா பிளே பண்ண சொல்லுகிறார், இவ்வாறு செய்யலாமா? ஒரு தரப்பனாக என் குழந்தையை பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது சும்மா குரானை பிளே பண்றது, குரான போது குழந்தை காதல விடும் அப்படிங்கிறதா எந்த ஆதாரம் கிடையாதுங்க. குழந்தை காதல எப்ப குரான் போய் சேரும் சொன்னா, ஒரு தாய் தன்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது அவர் குரான் ஓதுவது. ஒரு வயிற்றுல தாய் குழந்தை இருந்தா குழந்தை பிறந்த பிறகுதான் தகப்பனுக்குரிய கடமைகள் ஆரம்பமாகுது. ஆனால் ஒரு தாய்க்குரிய கடமை குழந்தை உருவானவனே ஆரம்பமாயிடுது, கருவில் உருவானவனே தாயுடைய கடமை ஆரம்பமாயிடுது. அப்படி கடமைகள் ஒரு கடமைன்னு சொன்னா, தான் வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது அந்த தாய் குரான ஓதும், சத்தமா ஓதும். அப்படி ஓதும் பொழுது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க, அப்படி தாய் படிக்கும் பொழுதோ தாய் வந்து பாட்டு கேட்கும் பொழுதோ அந்த பாட்டு இசை குழந்தைக்கு கேட்குது அப்படின்றாங்க. நம்ம அந்த அறமான பாட்டு இசை கேட்கறதுல நம்ம குரான சத்தமா ஓதுனா அந்த குரான் குழந்தையுடைய காதலுக்கு அடையும், அந்த மூலமா அந்த குழந்தை ஒரு பலத்தான குழந்தையா இருப்பான். அதை வந்து டெல்லி டெய்ல தேவைக்கான குரான போட்டு செல்போன் குரான போட்டு குழந்தை காதல் வை அப்படிங்கிறதா எந்த விதமான முறையும் கிடையாது. சரி, ஒரு தந்தை குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்யணும் அப்படின்னு செய்யும், முதல் காரியம் வலதுகாலத்தில் வாங்கும் இடதுகாலத்தில் சொன்னோம், நல்ல அழகான பேரை சொன்னோம், ஏழாவது நாள் அந்த குழந்தைக்கு அங்க இருக்கணும். குழந்தையுடைய முடியை இறக்கி அந்த முடியினுடைய வெயிட் என்ன பார்த்து அந்த அளவுக்கு வெள்ளி கிராம கணக்கு பண்ணி அதை ஏறி சமதா பார்க்கும். இதான் தந்தை செய்யக்கூடிய ஆரம்ப கடமைகள். பிஸ்மில்லா என்று சொல்லும் போது பட்டனை அழுத்தி சிக்கனை கட்டு செய்யும் மிஷின் மூலமாக வெட்ட விரும்பி சாப்பிடலாமா? இதை டாக்டர் பிலால் பிளீஸ் கூடும் ஹலால் என்று கூறுகிறார், தயவு செய்து விளக்கவும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறுப்பது முஸ்லீமாக இருக்கணும், அறுப்பது முஸ்லீமா இருக்கணும். அந்த அறுப்பு அறுப்பு முஸ்லீம் வந்து அவர் அவருக்கு கையை வச்சு அறுக்கிறதுல, அவர் எதாச்சும் அறுக்கிறாரு, கத்தியை வச்சு அறுக்கிறாரு. அவர் அறுக்கிறது கத்தியை வச்சு அறுக்கிறாரு. கத்தியை வச்சு இவர் கையால் அறுத்தாலும் சரி, அல்லது மிஷின் கத்தி வச்சு அறுக்கிறாரு, அந்த மிஷின் இவன் கையில் இல்லை, ஆனா பட்டனை போட்டா அந்த மிஷின் அறுக்கட்டுனா, அந்த பட்டனை போடுறது முஸ்லீமா இருக்கணும், போடும்போது பிஸ்மில்லா இருந்தா அவங்க சொல்லணும். புரியுதா? பட்டன பட்டன் கத்தி தான் இருக்குன்னு சொன்னா இருந்ததுன்னா, அந்த பட்டன் போடுறது முஸ்லீமா இருக்கும், ஆண் பண்றது முஸ்லீமா இருக்கணும், அந்த ஆண் பண்ணக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா இருந்தா அவங்க சொல்லி இருக்கணும். இது நேரடியாக கத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது மிஷின் மூலமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது அந்த கத்தியை ஆப்ரேட் பண்றது முஸ்லீமா இருக்கும். சரியத்தை சட்டம் தேனி மாவட்டத்திலிருந்து 600 500 மதம் சார்பு